ராஜராஜ சோழன்னா எனையாளும் காதல் தேசம் நீரா, ராஜராஜ சோழன்னா எனையாளும் காதல் தேசம் நீரா, பூவே காதல் தேவே மண்ணீது ஸ்வர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன்னா எனையாளும் காதல் தேசம் நீரா, பூவி காதல் தீவே. இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. ராஜராஜ சோழன்னா எனையாளும் காதல் தேசம் நீரா, காதல் தீவே. செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி. ராஜராஜ சோழன்னா எனையாளும் காதல் தேசம் நீரா, ராஜராஜ சோழன்னா எனையாளும் காதல் தேசம் நீரா, பூவே காதல் தீவே. மண்ணீது ஸ்வர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன்னா எனையாளும் காதல் தேசம் நீரா, பூவே காதல் தீவே.